ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಭಾರದ್ವಾಜ ಕುಲಾಬ್ಧಿಶೀತಕಿರಣ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸಾದ್ ಗುರೋ ಲಬ್ಧ ಶ್ರೀಧರ ಚಕ್ರಲಾಂಛನ ವಿಧಿಂ ರಂಗೇಂದ್ರ ಯೋಗೀಶ್ವರೇ ವಿನ್ಯಸ್ತಾತ್ಮಭರಂ ತದೀಯ ಕರುಣಾ ಸಂಪ್ರಾಪ್ತ ಸಜ್ಞಾನಕಂ ವಂದೇ ಶಾಂತಿದಮಾದಿಯುಕ್ತಮನಘಂ ಶ್ರೀಮಾಧವಾರ್ಯಂ ಗುರುಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಚಕ್ರಾಂಕ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೌ ವರದ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ್ಯಸ್ತಭಾರಂ ಶ್ರೀವಾಗೀಶಾತ್ತತುರ್ಯಂ ಷಟರಿಪಯತಿರಾಡ್ವೇದಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತ್ನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ನವಕರಿಮಥನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀತುರಗವದನ ಪಾದೂ ಸಂತತಪರಿಚರಣ ಮಾತ್ರ ಪರಮಾರ್ಥಃ ಜಯತು ಶ್ರೀಮಾನಭಿನವರಂಗೇಂದ್ರ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಪರಕಾಲಃ ಪರ್ಯಾಯ ಭಾಷ್ಯಕಾರಾಯ ಪ್ರಣತಾರ್ತಿಂ ವಿಧೂನ್ವತೆ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾಯ ದ್ವಿತೀಯ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ತಸ್ಮೈ ರಾಮಾನುಜಾರ್ಯಾಯ ನಮಃ ಪರಮಯೋಗಿನೇ ಯಶ್ರುತಿಸ್ಮೃತಿಸೂತ್ರಾಣಾಂ ಅಂತರ್ಜ್ವರಮಶೀಷಮತ್ ಯತ್ಪದಾಂಭೋರುಹಧ್ಯಾನ ವಿಧ್ವಸ್ತಾಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்தில் 51வது ஸ்லோகம் பார்க்கவிருக்கிறோம். 51வது ஸ்லோகம் இவ்வாறாக இருக்கிறது. ததஹம் த்வதிருதேன நாதவான் மதிருதே த்வம் தயனீயவான் நச விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹாம். இதுல ஒரு சின்ன பாடபேதமும் இருக்கு. விதி நிர்மித்தமேதன்வயம் இடத்துல விதி நிர்மித்தமேத அன்வயம்னு ஒரு பாட்டம், விதி நிர்மித்தம் ஏதம் அன்வயம்னு ஒரு பாட்டம், விதி நிர்மித்தம் ஏதத்து அன்வயம் என்று ஒரு பாட்டம் இருக்கு. ஸ்லோகமானது இதற்கு முன் சொன்ன ஸ்லோகங்கள்லேருந்து ஒரு கேள்வி எழ அதற்கு பதிலாக அமைகிறது என்று சுவாமி தேசிகன் அழகாக அதற்கு அவதாரிகை இட்டாகிறது. இதற்கு சாமான்யமான அர்த்தம் என்னவென்றால், நான் இதற்கு முன் சொன்ன விஷயங்கள்லாம் சத்தியமானபடியினாலே உன்னை தவிர எனக்கு தயனீய ஸ்தவநாச துர்லபகா, உனக்கு விட்டா வேற யாரும் என் மேல் தயை பண்றவன் துர்லபன் என்று அடியேன் சொன்ன விஷயமானது சத்தியம்தான் என்று ஆள வந்தார் ஆரம்பித்து, அந்த அது சத்தியமானபடியினால அகம் தொதிர்த்தேன நாசவான், நீர் இல்லாமல் எனக்கு வேற யாரும் நாசன் இல்லை, நீர் இல்லாமல் நான் நாசன் இல்லாதவனாகத்தான் ஆகிறேன். அதே போன்று மதுர்தேத்வம் தயனீயவான் நச்ச, நான் இல்லாமல் தேவரீரும் ஒரு தயை பண்ணுவதற்கு ஒருவன் இல்லாமல் தான் இருப்பீர். ஏனென்றால் என்னை தயனீயன் இல்லை, தயைக்கு பாத்திரமானவன் நீ இல்லை என்று அடியனை ஒதுக்குவதாக இருந்தால் அடியனைப் போல் மற்றவர்களையும் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தால் தயனியனை கிடைக்காம போய்விடுவார்கள். என்னுடைய சமான தர்மாக்களாதானே லோகத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சாபராதிகளா இருக்கா, அபராதம் பண்ணவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் உங்களுக்கெல்லாம் தயனீய யோகம், என்னுடைய தயை அடைவதற்கான பாத்திரத்துவம் இல்லை என்று சொன்னால் எல்லோருமே அப்படி இல்லாதவர்களாக ஆகிவிடுவதால் உமக்கு தயனீயவான் என்று ஒருத்தன் கிடைக்காம போயிடும். மதுர்தேத்வம் தயனீயவான் நச்சய, நான் இல்லைன்னா உமக்கு தயை யாருண்ட காமிப்பீர். இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தமானது, இதோ ஒரு அதிர்ஷ்டவச அடியனுடைய பாக்கிய வசத்தினாலையும் தேவரீருக்கு என்ன போல ஒரு நல்ல சேத்தனன், ஒரு சேஷபூத்தனான ஒருத்தன் கிடைக்கணும்ன்ற உம்முடைய நித்திய சங்கல்பத்தினாலையும் அடிய ஒரு சங்கல்பத்தினாலையும், சங்கல்பம்னாலே நித்திய சங்கல்பமாக தான் இருக்கும் அது, அந்த காலத்தில் இந்த மனுஷன் நமக்கு சேஷபூத்தனாவான் என்பதான சங்கல்பம், அப்படிப்பட்ட சங்கல்பத்தினாலையும் அடியன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சம்பந்தமானது ஏற்பட்டிருக்கு. இது விதி நிர்மித்தம் அன்வயம், இதை பகவன் நீர்தான் சபலீகரணம் பண்ண வேண்டும், இதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் இந்த சம்பந்தத்தை. ஏன்னா அன்வயம்னு சொன்னதுனால அன்வயம் பாலையன்ன அர்த்தம், சம்பந்தத்தை பரிபாலிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னா சம்பந்தத்தை ரட்சிக்க வேண்டும்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு வஸ்துவை பாலனம் பண்றதுன்னா என்னன்னா அதை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதானே விஷயம். அதனால இந்த சம்பந்தத்தை ரட்சிக்கணும்னால் என்னன்னா இந்த சம்பந்தம் நஷ்டமாகாம ஏற்பட்டு இதை சம்பந்தத்தை நம்ம நஷ்டப்படுத்தாம பார்த்துக்கணும். அடியன் எப்பாவது மறந்து போகலாம், மறந்து போய் அடியன் ஐயோ இந்த சம்பந்தம் ஒன்று இருக்கேன்றத மறந்து கூட போகலாம். அடியன் சேத்தனன் நீர் சர்வஜரானபடினால் நீர்தான் அதை ரட்சிக்கணும் என்ற அளவுக்கு தாத்பரியமானது செல்கிறது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். இதுக்கப்புறம் வரப்போற 51வது அடியன் விட்டு விட்டு ரொம்ப நாள் கேப் கொடுத்து சொல்றதுனால அது ரசனை ரசிக்க முடியாமல் போயிடுறதோன்ற வருத்தம் அடியனுக்கு இருக்கு. இருந்தாலும் அடியனுடைய சக்தி அனுசாரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்லோகங்கள் ரொம்ப கல்கண்ட காட்டில் இனிப்பானது. வஸ்துதா இந்த சம்சாரம் சாகரம் என்றும் இதில் நாமெல்லாம் உழண்டு கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தினால எவ்வளவு தோஷங்கள் ஆத்மாவுக்கு ஏற்படுறதுன்றத நான் புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்றத தவிர வேற கதி இல்லை. அனன்ய கத்திக்கனாக இருக்க வேண்டும். அனன்யகத்தி வேற வழி இல்லைன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஸ்தித்தில இந்த ஸ்லோகங்கள்லாம் கல்கண்ட விட இனிப்பாகவே இருக்கும். கல்கண்டு வச்சு கொடுத்தா கல்கண்டோ தேனோ எது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ற அளவுக்கு நமக்கு ருச்சியானது பிறக்கிறது என்பது உண்மை. மறுபடியும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அப்புறம் பாஷ்யத்தில் பிரவர்த்திக்கலாம். ததஹம் த்வதிருதே நநாதவான் மதிருதே த்வம் தயனீயவான் ச விதி நிர்மிதமே ததன் வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹாம் அஸ்தேவம் துர்லபஹ தத கிம் கர்த்தவ்யம் இத்யத்ர மமைவ லாபேபி த்வயா த்வரிதவ்யம் கிம் புனஸ்தவாபி லாபே சதி. இதுவரை அர்த்தம் பார்த்துட்டு மேல போலாம். ஏன்னா வாக்கியம் முடியல, இருந்தாலும் அவதாரிக்கையே முடியல. அவதாரிக்கைக்கான ஒரு பாகம் இது. அந்த பாகத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு அடுத்த பாகத்தை கவனிக்கலாம். இருக்கட்டும் சுவாமின் அப்படின்னு பெருமாள் இவர் என்ன சொல்ற, இருக்கட்டும் ஓய், ஆமா என்னை விட்டா தயனியன் உமக்கு கிடைக்க மாட்டான், என்னை தவிர வேற யாரும் உம்மை விட்டா தயனியன் எனக்கு கிடைக்க மாட்டான், அதே மாதிரி உன்னை விட்டா எனக்கும் ஒரு நல்ல பக்தன் கிடைக்க மாட்டான். அதே அர்த்தம் தானே, என்னை விட்டா உனக்கும் ரட்சிக்கிறவா கிடைக்க மாட்டான். இந்த இதுதானே நீ சொல்ல வருது திருப்பி திருப்பி. இருக்கட்டும், அதனால என்ன பண்ணணும் இருப்போம் அப்படின்னு கேட்டா, என்ன பண்ணணுன்றதான் பதிலாக, என்ன பண்ணணுன்றதுக்கு பதிலாக தான் இந்த சம்பந்தத்தை ரட்சிக்கணும்னு சாதிக்க போறதாக அவதாரிக்கு. அதுல என்ன விஷயம்னால், அஸ்வேவம் துர்லபகா, சரி தயனீய ஸ்தவநாத துர்லபகான்னு சொன்ன விஷயம் இருந்துட்டு போட்டுமே, எனக்கு வேற யாரும் கிடைக்கல, தயை பண்றதுக்கு தயைக்கு பாத்திரமான வஸ்து யாரும் கிடைக்கல, அதனால நான் என்ன பண்ணணும் இப்போ அதை சொல்லும் அப்படின்னு. மமைவ லாபே த்வயா த்வரிதவ்யம் லாபேபி, இதனால எனக்கு தான் லாபமா இருந்தா கூட உமக்கு லாபமே ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீ பிரயத்தனப்பட்டு தான் ஆகணும். கிங்கிறது அதனால எனக்கு என்ன வந்ததுன்னு கேட்ப. சாதாரணமாவே இந்த கேள்வியானது எல்லாருடைய மனசுலயும் லௌகிக்க விஷயங்கள்ல இருக்கு. சரிப்பா, சரி உனக்கு பிள்ளை இருக்கான், நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்வா. பிள்ளை இருந்தா பொண்ணு கொடுக்கணும்னு தானே கேட்பா, பொண்ணு இருந்தா பிள்ளைக்கு கேட்பா. ஆமா சரி, பொண்ணு வச்சுட்டு இருக்கு, என்ன பண்ணுன்ற இருப்போ அப்படின்னாக்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. அதனால கிங் கர்த்தவியம் அப்படின்னு பெருமாள் கேட்டார்னா, சரி உன்னை ஸ்வீகரிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லையோ கிங் கர்த்தவியம்னு கேட்டாக்க. அதானே அர்த்தம் கூட சாதாரணமாக லௌகிக்கத்தில் பார்க்கச்ச. ஆமா படிச்சிருக்க, என்ன பண்ணும், வேலை வேணும்னு வந்திருக்கோண்டு வேற என்ன எதிர்பார்க்க போறான், என்ன பண்ணணும்னு கேட்டா இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி ஒரு கேள்வியை பெருமாள் கேட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்தில் தான் இந்த ஸ்லோகமே அவதரிக்கிறது. அஸ்தேவம் துர்லபகா தத கிம் கர்த்தவியம் இத்தியத்திர மமைவ லாபேபி த்வயா த்வரிதவ்யம், எனக்கு தான் சுவாமின் லாபம் இருந்தாலும் நீர் பிரயத்தனப்படணும். சுவாமின் நீர் பொண்ணு வச்சுருக்கே, எனக்கு தான் லாபம், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைப்பான், ஆனாலும் நீர் கொடுத்துதான் சுவாமின் ஆகணும் அப்படின்னாக்க யாருன்னா ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டேன். ஆனா அந்த மாதிரி விஷயத்திலையும் ஒரு நிர்பந்தப்படுத்தி சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் நிர்பந்தித்துக் கொண்டு வருது. அந்த மாதிரி திருவாளத்தில் எப்படி நிர்பந்தப்படுத்துறது இந்த விஷயத்தை, ரொம்ப பிடிச்சவாளா இருந்தா பொண்ணு அந்த பையனை கொடுத்துதான்பா ஆகணும்னு மிரட்டு போடுறா, ஆசையா மிரட்டு போடுறா, காரியமும் நடந்துடுறது. சில சமயத்தில் திருவாளத்தில் போய் அந்த மாதிரி மிரட்டு போட முடியுமா? என்ன சொல்றார், மமைவ லாபே பி, அதனால எனக்கு தான் சுவாமின் லாபம், உம்மை விட எனக்கு தான் லாபம், இருந்தாலும் நீர் பிரயத்தனப்படணும். ஏன் கிம் புனஸ்தவாபிலா, ஆனா எனக்கு மட்டும் லாபமா இருந்தாலே நீர் பிரயத்தனப்பட்டு தான் ஆகணும், ஆனா இதுல உமக்கும் லாபம் இருந்தா நீர் எப்படி பிரயத்தனப்படாம இருக்கலாம் அப்படி. அப்படி போறாரு. எப்படி முதல்ல என்ன பண்ணார், எனக்கு தான் லாபமா இருந்தா கூட நீ பிரயத்தனப்பட்டாகணும், இல்ல உமக்கும் லாபம் இருக்குது இந்த விஷயத்துல, அப்படி இருக்கச்ச நீ எப்படி பிரயத்தனப்படாம இருக்கலாம். தஸ்மாத் கிம் புன தவாபி லாபே கிம் புனகா, எனக்கு லாபம் இருந்தாலே பிரயத்தனப்படச்ச, உமக்கும் சேர்ந்து லாபம் இருந்தா எப்படி பிரயத்தனப்படாம இருக்கலாம். கிம் புனஸ்தவாபி லாபே சதி, அழகழகான சம்ஸ்கிருத பதங்கள். சுவாமி தேசிகன் அந்த அந்த பாஷைக்கு ததகம் தொதுர்த்தேன நாதவான்ற பாஷைக்கு ஏத்த மாதிரியாக ஒரு பக்குவமான லாங்குவேஜில் வியாக்கியானம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறது. இதெல்லாம் சாஸ்திரம் இல்லை, சாஸ்திரமாக இருந்தால் அங்கே பிச்சு உதறிடுவார், கடினமான பாஷையாக இருக்கும். காவியத்துக்கு வியாக்கியானம் எழுதணும்னா எப்படி இருக்கணும் பாஷை, அந்த மாதிரி போறா இருப்பார். கிம் புனஸ்தவாவி லாபே லாபேசது தஸ்மாத் ஆவயோகோ இஷ்டபங்க அனிஷ்ட பிரசங்க பரிகாரார்த்தம். அதனால் என அடியனுக்கு ரெண்டு பேருக்கும், ஒருத்தருக்கு இஷ்டபங்கம் இன்னொருக்கு அனிஷ்ட பிரசங்கம், இப்படி இஷ்டம் கிடைக்காம போறது அனிஷ்டம் வந்து சேர்றது, இப்படி ரெண்டு ரெண்டு காரியம் ஏற்படும் நம்ம ரெண்டு பேருக்கும். அதனுடைய பரிகாரத்துக்காக தொன்மூல தொத்பிரவிற்த்தி சித்தம், தொன்மூல தொத்பிரவிற்த்தி சித்தம், இதுல இதுல அடியன் ஒண்ணுமே பிரயத்தனப்பட முடியாது. அடியன் அதனுடைய ஆகிஞ்சன்யத்தை தான் வெளிப்படுத்த முடியும். அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யஹா தொத்பாத மூலம் சரணம் பிரபந்தியன் சொல்ல முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனால் அந்த ரட்சிக்கிற பிரவிற்த்தி யார் உண்டதுன்னா தொன்மூல தொன்மூல தொத்பிரவிற்த்தி, அதுக்கு பிரயத்தனம் யார் பண்ணணும்னா நீர் தான் பண்ணணும். இச்சா அதாவது அனுகுண என்னை ரட்சிக்க வேண்டிய இச்சா பிரயத்னங்கள்லாம் உம்மகிட்ட தான் இருக்கிறதுனால அந்த ரக்ஷ்ய ரக்ஷகத்துவ ரூபம் சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும், அடியன் ரக்ஷியன் தேவரீர் ரக்ஷகன் என்கிற சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கு. ரக்ஷ்ய ரக்ஷகத்துவ ரூபம் சம்பந்தம் நிவாரக ரஹித நிரங்குஷ்வாதந்திரியான் நிஷ்பலீகர்த்தும் நார்கசி, நீர் வந்து உமக்கு ஒரு ஒரு இதில் ஒரே ஒரு உமக்கு உரிமை இருக்கு, உம்மாலேயே தடுக்க முடியாம நிரங்குஷமான சுவாதந்திரம், எங்க கிட்டலாம் சுவாதந்திரமே கிடையாது, நாங்களாம் சாஸ்திர பரவசால் பக்தியிலையும் உம்முடைய பரவசால் நீர் மட்டும்தான் சுதந்திரர், அதுவும் உம்மை தடுக்கிறதுக்கும் யாரும் ஆள் கிடையாது. அப்படி நிவாரக ரஹித நிரங்குஷ சுவாதந்திரியாத்து, நிரங்குஷமான அங்குஷமில்லாத சுவாதந்திரம், அங்குஷம்னா என்ன, யானைக்கு சுவாதந்திரம் இருக்கானா சுவாதந்திரம் இருக்கு இல்லை, என்னடானா அங்குஷம் இல்லைன்னா சுவாதந்திரம் இருக்கு காட்டு யானைகள், ஆனா அங்குஷம் இருந்தா சுவாதந்திரம் இல்லை நாட்டு யானைகள், இந்த மாதிரி இந்த யானைகள்லாம் கூட சுவாதந்திரம் இல்லாம தான் இருக்கு இல்லையா. காட்டு யானைக்கு சுவாதந்திரம் இருக்கு ஆனா நாட்டில் யானைக்கு சுவாதந்திரம் இல்லை, நிரங்குஷமா இல்லையே அது, நிரங்குஷா கவையகான்னு அங்குஷம் இல்லாத கவிகளுக்கு சுவாதந்திரம் இருக்கு, நிறைய நிறைய பேசுறா, நிறைய ஸ்லோகங்கள் எழுதுறா, நிறைய கற்பனை பண்றா, அதுல சுவாதந்திரம் இல்லை. ஆனா உமக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கு, என்ன சுவாதந்திரம்னா அவளுக்கு கவிகளுக்கு சுவாதந்திரம் இருக்கு, அந்த நிரங்குஷா கவையகான்ற வசனத்துக்காக சொன்னேன், இங்க பிரகிருதத்தில் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நிரங்குஷ சுவாதந்திரியாத்து, அப்படி அங்குஷம் இல்லாத சுவாதந்திரம் உங்ககிட்ட இருக்கு, அதை நிஷ்பலீகர்த்தும் நாரசி, அதை வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, அது ஒரு நல்ல அருமையான இடத்துல பிரயோகப்படுத்தணும்னா அடியன் தான் நல்ல இடம் அது. நிஷ்பலீகர்த்தும் நாரசி அபிப்பிராயினாக ததகம் இது அவ்வளோ அழகு இந்த அவதாரிக்கம். மறுபடியும் ஒரு தடவை அடியன் வாசிக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்ச அர்த்தத்தை மறுபடியும் அனுசந்தானம் பண்ணுங்கோ இந்த பங்கியில், அஸ்வேவம் துர்லபஸ்ததா கிம் கர்த்தவ்யம் இத்யத்ர மமைவ லாபேபி த்வயா துரிதவ்யம் சேத் கிம் புனஸ்தவாபி லாபே சதி தஸ்மாத் ஆவயோஹ இஷ்டபங்க அனிஷ்ட பிரசங்க பரிஹாரார்த்தம் தொன்மூல த்வத்பிரவிற்த்தி சித்தம் தொன்மூல த்வத்பிரகிருதி த்வத்பிரவிற்த்தி சித்தம் தொன்மூல சித்தம் த்வத்பிரவிற்த்தி சித்தம் ரெண்டத்தையும் சேர்த்துக்கணும். அது என்னது நாங்க ரக்ஷ ரக்ஷகத்துவ ரூபம் சம்பந்தம், இந்த சம்பந்தம் ஏற்பட்டதுக்கும் நீர் தான் காரணம், அதுக்கான பிரவிற்த்தி சம்பந்தம் ஏற்பட்டதுக்கான காரணமும் நீர் தான். அப்படி நிவாரக ரஹித நிரங்குஷ சுவாதந்திரியாது, உமகிட்ட அந்த சுவாதந்திரம் இருக்கிறதுனால அடியன்கிட்ட இல்லை. கிருஷ்ணர் நினைச்சாக்கா அந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கான சுவாதந்திரியம் அவர்கிட்ட இருக்கு, ருக்மிணி கிட்ட அது இருக்கா, தான் போய் இல்லை கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிட்டுறேன் அப்படின்ட்டு போய் எடுத்துன்னு போக முடியுமா, நான் முடியாது, ஒரு சேத்தனன் மாதிரியாக அவளால் முடியாத காரியம், நீர் தான் பிரயத்தனப்படணும் அப்படின்னுட்டு துவம் ராட்சசேன விதினா உத்வக வீரிய சுல்காம் என்று பிரார்த்திச்ச மாதிரியாக நீர் தான் என்ன அப்படியே கருடன் மாதிரி பார்த்துன்றது கழுகு மாதிரி பார்த்துன்றது கொத்தின்ட்டு போனோம் சுவாமி நடிகன மோட்சத்தை சொல்ற மாதிரியாக நிவாரக ரகித நிரங்குஷ சுவாதந்திரத்தை உபயோகப்படுத்தும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மிஸ் பண்ணலாமா சுவாமின்ற அர்த்தத்துல கேட்கிறார். சுவாதந்திரியாத் நிஷ்பலீகர்த்தும் நார்ஹசித் அபிப்ராயணாக ததஹமிதி தத் உக்தஸ்ய அர்த்தஸ்ய சத்தியத்வாத் இத்யர்த்த ததஹம் த்வதிர்த்தேனநாதவான் தஸ்மாத் அகம் ததஹம்னு சமாசம் வந்திருக்கு. தஸ்மாத் அகம் ததஹம்னா தஸ்மாத்னா கஸ்மாத் திடீர்னு தஸ்மாத்னாக்க. அதனால முன் ஸ்லோகத்துல சொன்ன அந்த தயனீயத்துவம் இருக்கே அது சொன்னது உண்மை, அது சத்தியமானபடினால தஸ்மாத் பூர்வோக்தஸ்ய விஷயஸ்ய சத்தியத்வாத் அப்படின்னு அர்த்தம் பண்றார். உக்தஸ்ய அர்த்தஸ்ய சத்தியத்வாதித்யர்த்தா தஸ்மாத்ன்றது அகம் தஸ்மாத் அகம் தஸ்மாத்துக்கு சத்தியத்வாத் பஞ்சமியில பஞ்சமியில அர்த்தம் பண்ணார் பாருங்க. தத்துன்றது தஸ்மாத்துக்கு பிரதீகமா வந்திருக்கு இந்த இடத்துல. ததஹம் தத் அஹம் தஸ்மாத் அஹம் உக்தஸ்ய அர்த்தஸ்ய சத்யத்வாதித்யர்த்தஹம் அப்புறம் இருக்கிறது அகம் பதத்துக்கு அர்த்தம் எழுதுற அகம் முமுக்ஷுஸ்தன் ஆகிஞ்சின்யதனஹ முமுக்ஷுவாக இருந்து கொண்டு ஆகிஞ்சின்யத்தையே தனமாக உடையவனாக உள்ளேன். அடியேன் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்ன என்ன சொத்து இருக்கு? ஒன்னும் இல்ல சுவாமின்னு எங்க ஆத்துலேருந்து எதுவுமே கொடுக்க மாட்டா, ஏன்னா கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டா. ருக்மிணி சொல்ற விஷயம் வேற, நீர் விட்டா வேற கதி இல்லை. அந்த சிசுபாலன் பண்ணின்னு போயிடுவோம், அதான் கஷ்டம். உமக்குன்னு வச்ச ஹவிச எப்படி நரி சாட்டு போற மாதிரின்னு சொல்றா பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற. முமுக் சுசன் ஆகிஞ்சின்யதனஹா ஆகிஞ்சின்யம் ஒண்ணுமில்லேன்றதையே தனமாக உடையவன். ஒரு நல்ல குணவானான குணவத்தியான பொண்ணா இருந்தா ஒரு நல்ல பையன் தனத்தை எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரியாக அவகிட்ட இருக்கிற அந்த ஏழ்மை இருக்கே அதுவே தனமாக கருதி அவளை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த ஏழைகள் ஏழையா இருந்தாலும் குணமா இருக்கு, குணவத்தியான பொண்ணு கிடைக்கிறது லோகத்துல கஷ்டமா இருக்கு. அப்படின்றதுனால எப்படி ஒரு குணவத்தியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படணுமோ, ருக்மிணி அப்படி ஆகிஞ்சின்ய தனையா இருந்தா என்னன்னா அவாத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா, தடுத்துடுவா, கொன்னுடுவா, சிசுபாலனை பண்ணிக்கலன்னா விடமாட்டா அப்படின்ற ஸ்திதி இருக்கச்சு. அவள்கிட்ட என்னதான் தனம் இருக்கும்? பாவம், அப்பா கேட்கிறவர் இல்லை, அம்மா கேட்கிறவள் இல்லை, கூட இருக்கிறவாளும் சொன்னா புரிஞ்சுக்கிறவா இல்லை. அப்படி மாதிரிதான் இந்த சேத்தனனும் இருக்கு இந்த சம்சாரத்தில். முமுக்ஷுஸ்தன் ஆகிஞ்சின்யதன் ஆகிஞ்சின்யத்தையே தனமாக உடையவன், ஒன்றுமில்லாத ஏழ்மையையே ஒரு சாதனமும் இல்லை, சாதனமே இல்லை அப்படின்ட்டு. என்னமோ மோக்ஷத்துக்கு என்ன சாதனம்? சாதாரணமா சாஸ்திரத்தை சொல்லிருக்கிறது சாட்சா்காரம்ன்ற பகவத் சாட்சா்கார பரியந்தமான பக்தி வேணும். இருக்கானா? இல்லை. நித்தியகர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பகவத் கைங்கரியமாக நினைச்சு பலோத்தேச ரகிதமாக பண்ணுகிறீரா? அதனடியாக தத்துவஞானம் பிறந்ததா? அதனடியாக சாட்சா்கார பரியந்தமான தியானமானது நிர்வர்த்தித்ததா என்றால் எதுவும் இல்லை. அதனால் ஆகிஞ்சின்யத்தையே தனமாக உடையவனான அடியேன் துவதிருத்தேன நாதவான் துவதிருத்தே நீர் இல்லை என்றால் துவத்வினான் அர்த்தம். நாதவான் அடியேனுக்கு நாதன் என்று யாரும் இல்லை, என்னை காப்பாற்றுபவன் என்று யாரும் இல்லை. சர்வசக்தே பரமகாருணிகா துவத்தகான்யேன சரண்யவான் நபவாமித்யர்த்தா. யாரும் இல்லை, யாரும் இல்லை, என்ன நான் தான் இருக்கணும்னு கேட்டார். உம்மை தவிர வேற யாரும் இல்லை சுவாமின்னு சொல்றா துவதிருத்தே அப்படின்ற பதத்தை போடுற. சர்வசக்தேகே பரமகாருணிகா துவத்தகா பஞ்சமி துவதிருத்தே என்ற ரித்தே யோகே பஞ்சமி வரணும். துவாம்பினா திருத்தீயம் வரலாம், தித்தீயம் வரலாம், துவயாவினா வரலாம், துவத்வினா சமாசாந்தா வரலாம், தவவினான்னு ஷஷ்டி வரலாம், அப்படி துவாம்பினான்னு தித்திய வரலாம். இந்த வினாயோகே இதெல்லாம் வரலாம். இந்த இடத்துல பஞ்சமி துவத்தகா ரித்தே உன்னை காட்டிலும் அபாதான அர்த்தத்தில் கொண்டு வந்திருக்கார். சர்வசக்தியான உண்மை காட்டிலும் சர்வசக்தியே பஞ்சமி பாருங்க, பரமகாருணிகா பஞ்சமி பாருங்க. இதெல்லாம் இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அழகான இடங்கள் தான் இந்த மாதிரியான வியாக்கியானம். இந்த லாங்குவேஜ் ஸ்கில் கத்துக்கிறதுக்குன்னு வேற எங்கேயோ போறா எல்லாரும். அந்த கோர்ஸ் பண்றேன், இந்த கோர்ஸ் பண்றேன், அந்த அஞ்சு அஞ்சு விதமான கோர்ஸ் இருக்கு, ஆறு விதமான கோர்ஸ் இருக்கு, புதுசு புதுசா ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் சம்ஸ்கிருதத்துல நம்மளுக்கு இதெல்லாம் இந்த இந்த லெவல்ல இந்த லைன்ல கத்துண்டா மட்டும்தான் நிலைக்கும். சர்வசக்தேகே சக்தி சக்தி சக்தி சக்தேகே பஞ்சமி சர்வசக்தேகே பரமகாருணிகாத்து துவத்தஹா தசில் பிரத்தியம் பஞ்சமர்த்தே தசில் வந்திருக்கு. துவத்தஹா அந்யேன சரண்யவான், வேற யாராலேயோ அடியன் சரண்யவான் இல்லை. அவன அர்த்தம் எனக்கு சரண்யன் என்ற நீர் தான் இருக்கிறீர், வேறு யாரும் இல்லை, வேற யாரையும் ஆசிரியக்க மாட்டேன். அதே மாதிரி மதுர்த்தே துவம் இதி அபரிச்சேத்ய அபராத பலபூத அனந்த துக்க ஆகர துக்காகராத் மத்தா அந்யேன துவம் தயா விஷயத்வா விஷயவான் பவசி. அதால் நீர் எப்படிப்பட்டவர்னா பரமகாருணிகர், அப்படிப்பட்ட உன்னை தவிர வேறு சரண்யன் இல்லை என்று சொன்னேன். என்னை காட்டிலும் வேறொரு தயனீயவான் இல்லை, தயைக்கு விஷயமானவன் இல்லை. எப்படிப்பட்டவன்னா எவ்வளோ மைனஸில் போகிறானோ அவன் தானே தயனீயவான். இல்லை இல்லை, இவனை விட இவன் தயனீயவான்னு சொல்லணும்னா அவன் அதை விட மோசமாக இருக்கும். இல்லை இல்லை, இவனை விட அவன் தயனீய தயைக்கு பாத்திரமா இருக்கான்னா அவனை போய் பெருமாள் ரட்சிக்கும். அந்த மாதிரி பார்க்க போனால் இருக்கிறதுக்குள்ளேயே மகாதயனீயவான் அடியன்தான். அபரிச்சேத்திய அபராதம், இவ்வளவுன்னு பரிச்சேதம் பண்ணி இவ்வளவு அபராதம்னு சொல்ல முடியாது. சிசுபாலனுக்கு கூட நூறுன்னு சொல்லிடலாம். சிசுபாலனுக்கு நூறு அபராதம், நூறாவது அபராதத்துக்கு அப்புறம் கொன்னார் அப்படின்னு நூறு அபராதம் கணக்கு பண்ணார். இப்ப அடியனுக்கு அது மாதிரி இல்லை. அபரிச்சேத்திய அபராத அதனுடைய பலபூத்த பலனாகிற அனந்த துக்கசாகரத்தை அடியேன் பலபூத்தமான அனந்தம் அனந்த துக்கசாகரா எஸ்ய வர்த்ததே சஹா சஹா பலபூத அனந்த துக்கசாகர வான் அதுவா துக்கசா துக்காகரஹா துக்காகரன் துக்கத்துக்கெல்லாம் இருப்பிடமாக உடையவன். துக்க துக்காகரவான் துக்கசாகர நிமக்னஹான்ற அந்த மாதிரி துக்கத்தினுடைய இருப்பிடமாக அடியேன் இருக்கிறேன். மத்தஹா அந்யேன துவம், மத்தஹா அந்யேன துவத்தஹா மத்தஹா, என்னை காட்டிலும் வேறொரு தயா விஷயவான் நச்ச நபவசி, தயைக்கு பாத்திரமான ஒருவனை நீ அடைய முடியாது. தயனீயவா தயைக்கு பாத்திரம் அடியன்னா தயைக்கு விஷயத்தை உடையவனாக இருப்பவர் நீர். அப்படி தயை யாருங்கடா தய பண்ணணும்னால் என்கிட்ட தான், வேற யாரும் கிடையாது சுவாமி நமக்கு, என்னை விட அந்த சூப்பர் லேட்டிவ்லி தயனீயவான் யாரும் கிடையாது. மத்பரித்தியாகே என்னை விட்டுட்டேருன்னு வச்சுக்கோம், மாதிரிஷா சர்வேபி தவ பரித்தியாஜியாசியு, என்ன ஆகுன்னா ஒத்தரை வண்டி பாஸ் போட முடியாதே, என்னை விட்டுட்டிருந்தேன் மற்றவாளுக்கும் எல்லாம் அவருக்கும் தான் தான் உங்களுக்கும் அதான் போ அப்படின்ட்டு பட்சபாதம் பண்ண மாட்டேன்ட்டு விட வேண்டியதாக இருக்கும் சுவாமி, அவளையும் ரட்சிக்க முடியாது. இப்படி ஏவம் சதி இப்படி கணக்கு எல்லாரையுமே ரட்சிக்காமல் போயிட்டாருன்னா ஆப்ஜெக்டே இல்லாதனால தயாகுணத்துக்கு தான் ஹானி, உங்களுடைய தயாகுணத்துக்கு தான் ப்ராப்ளம். விஷய அலாபாத் ஏவம் சதி ரக்ஷணீய விஷய அலாபாத் அப்படின்னு அர்த்தம், ரட்சிக்க வேண்டிய விஷயம் கிடைக்காதனால தயாகுணாக தயாகுணஹா தே ஹீயே த, உம்முடைய தயான்ற குணத்துக்கு பிரயோஜனமே இல்லாமல் அது நஷ்டமாயிடும். ஒரு நாள் என்னடா வாங்கி வச்ச வஸ்துவை உபயோகப்படுத்தலைன்னா துருப்பிடிச்சு போகிறது, ஸ்பேனர் வாங்கி வச்சுடும், ஸ்பேனர் வாங்கி வச்சா ரொம்ப நாள் யூஸே ஆகாது ஆங்கல்ல, அது ஏதோ பார்க்கச்சா ஆசையாக இருக்கும் ஸ்பேனர் வாங்கி வச்சுடுவான், அதுக்கான காரியம் ஒரு நாள் இருக்கும், அந்த ஒரு நாளைக்கு ஸ்பேனர் வாங்கி வைப்பா, அப்புறம் பார்த்தா அந்த ஸ்பேனர் உருப்படி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீர் ஒரு அற்புதமான அந்த ஒரு தயைன்னு ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த தயா குணத்துக்கு காரியமே இல்லைன்னு வச்சுக்கோம், அது ஹீயே அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, யாருடைய கத்தி நிறைய யுத்தம் பண்ணியிருக்கோ அவனுடைய கத்தி தான் கொஞ்சம் கத்தி தீட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கும், கரு கரு கருன்னு நல்லா தீட்டி வச்ச மாதிரியே எப்போனா யுத்தத்துக்கே போலன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லையா. இந்த மாதிரி நீர் வச்சுருக்கிறே தய குணம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கலாம் உபயோகப்படுத்தும், அது இல்லைன்னா அது கெட்டு போயிடும்னு தாத்பரியம். சர்வஸ்மாத் சம்சாரி வர்க்காத் ஸ்வகாரிய சித்தியர்த்தம், எல்லா சம்சாரி சமூகம் இருக்கே அவாத்து ஸ்வகாரிய சித்தியர்த்தம் ஸ்வதோஷ தோஷ ஆதிக்கிய ஆரோப்பியவா மதத்தே இத்தியுக்தம். எல்லார காட்டிலும் நான் தான் ரொம்ப பெரிய தோஷம் அதிகம் உடையவன் சொல்றே, இது நம்பரா மாதிரி இல்லையே சுவாமி, என்னடா அது இந்த மாதிரி கேட்டாரே பாஷ் சுவாமி தேசிகன் பார்த்தார். தன்னுடைய காரியம் சித்திப்பதற்காக தான் ஒரு பொய்யை சொல்லுவது தவறல்ல என்பது போல சாதிக்கிறார். சர்வஸ்மாத் சம்சாரி வர்க்காத்து ஸ்வகாரிய சித்தியர்த்தம் ஸ்வதோஷாதிக்கியம் ஆரோப்பியவா மதுரே இத்தியுக்தம். அந்த காலத்தில் 44 பட்டாசிங்க இருந்த போவா போச்சு என்ன பண்ணுவா, சுவாமின் நீர் இல்லைன்னா வேறு யாரும் எனக்கு ஒத்தாசையே பண்ண முடியாது சுவாமின், ரொம்ப கஷ்டமான தசை, இவரை விட கஷ்டமான தசையில் 100 பேர் இருப்பார், இவர் போய் பேசச்ச நல்லா பேசுகிற சாமர்த்தியம் இருக்கிறதுனால இவர் நல்லா பேசுவார், பேசினாக்கா தன் காரியத்தை சாதிச்சுன்னு வந்துடுவார். அந்த மாதிரி அவர்கிட்ட காரியம் சாதிக்கிறது ரொம்ப சுலபம். அது மாதிரி பெருமாளிடத்திலையும் காரியம் சாதிக்கிறது சுலபம். அதனால சுகாரிய சித்தியர்த்தம், தன்னுடைய காரியத்தை சித்தித்துக் கொள்வதற்காக, நிலைநாட்டிக் கொள்வதற்காக, ஸ்வதோஷாதிக்கம் ஆரோப்பியவா, தன்னுடைய தோஷத்தினுடைய ஆதிக்கத்தை ஆரோபணம் பண்றார். மது தைத்யுக்தம் இல்லைன்னா இன்னொரு உபாயமும் சொல்லலாம். சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கல, வேற எங்கன்னா சாதிச்சிருப்பார். இது ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகமானபடினாலே எல்லாரும் தன்னுடைய அபராதம்தான் அதிகம் என்று தன்னை பெருமாளிடத்தில் தாழ்த்தி கொண்டு ரக்ஷணீயத்துவத்தில் முதல்ல இருக்கிறவன் அடியந்தான்னு சொல்றது தப்பில்லையே. ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ண போற ஸ்லோகம் இல்லையோ, அதுக்காக அப்படி சாதிச்சார் அப்படின்னு சொல்லலாம். விதி நிர்மித்தம் அனதிக்கிரமணீயத்தையா திருஷ்டியா நிர்மித்தம். இதுவாரும் இது எப்படிப்பட்டதுன்னா உம்மாலேயே தடுக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த சம்பந்தம். அனதிக்கிரமணீயத்தையா திருஷ்டியா நிர்மித்தம், இது என்ன ஏதோ ஒரு அதிருஷ்டத்தினால இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சுவாமி, நிர்மாணம் ஆயிருக்கு. அதனால உம்முடைய உம்முடைய சங்கல்பத்தினாலதான் இதுதானே, உம்முடைய சங்கல்பத்துக்குதானே அதிர்ஷ்டம்னு பேரே லோகத்தில். புண்ணியம்ன்றது என்ன சொல்றா, அதிர்ஷ்டம்னா என்ன, அது உமக்கு உமக்கு அபிலஷித்தமானது, நீர் நீர் எதை இச்சப்படுறோ அது அதை தான் சொல்றோம், அதை புண்ணியம்னு சொல்றோம். இல்லை உங்களுடைய இஷ்டம் இல்லாததுன்னா அதை அவன் அதில் பிரவர்த்திக்க மாட்டேன்றான், அப்போ அதை அபுண்ணியம்னு சொல்றோம், துக்கம் பாபம்னு சொல்றோம். அதனால இதை காப்பாற்றணும்னா விதி நிர்மித்தம் ஏத்தம் அன்பயம் அதுவா ஏத்தம் அன்பயம்ன்ற பாடத்தையே சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அஜ்ஞாத சுகிருத விசேஷ ரூப வியாஜாவலம்பின்யா தொத்கிருபையைவ அவசரே கிளப்தமிதி யாவது. திருஷ்டியா நிர்மித்தம்னா உம்மாலேயே கல்பித்தம் கல்பனம் பண்ணப்பட்டது இந்த சம்பந்தம். எத்தனையோ ஜென்மம் எடுத்திருப்பேன் சுவாமி, அத்தனை சம்பந்தத்தில் உமக்கு எனக்கும் சம்பந்தம் என்னன்னு தெரியாம எத்தனையோ ஜென்மங்கள் போயிருக்கு. ஆனால் அஜ்ஞாத சுகிருதத்தினால தெரியவே தெரியாது என்ன சுகிருதம் பண்ணேன்னு அடியனுக்கே தெரியலையே, யாருக்கும் தெரியாது, உமக்கு கொண்டுதான் தெரியும் சர்வஜரான பண்ணால. அஜ்ஞாத சுகிருத விசேஷ ரூப ஒரு வியாஜத்தை இதோ ஒழிஞ்சு போறான் போ அப்படின்னுட்டு அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி அவ்வியாஜ அவலம்பின்யா ரூப வியாஜ அவல் சாரி அஜ்ஞாத சுகிருத விசேஷ ரூப வியாஜ அவலம்பி, ஒரு வியாஜத்தை அவலம்பிக்கிறார். ஏதோ அஜ்ஞாத்தமான ஒரு சுகிருத்தம் பண்ணிருப்பான் இல்லையா, இன்னைக்கோ ஒன்று பண்ண மாதிரி அவருக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு அன்னைக்கு நீ அந்த நல்ல காரியம் பண்ணல அதுக்கு பலன் அப்படின்னுட்டு தொற்கிருப்பையைவ அவசரே கிருத்தம், உன்னுடைய கிருப்பையினால ஏதோ ஒரு சாக்கில் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் நன்றாக இருக்கு அப்படின்னு நினைச்சு நீரே இந்த சம்பந்தத்தை சம்பந்த ஞானத்தை உண்டு பண்ணியிருக்கேன். ஏத்தம் அன்பயம் தயாவத்துவ தயனீயத்துவ ரூபம் சம்பந்தம், அடியனுக்கு தயா உமக்கு தயாவத்துவம், அடியன்கிட்ட இருக்கிறது தயனீயத்துவம், இந்த சம்பந்தம் இருக்கே இந்த ரெண்டும் உமக்கானுக்கு அந்த சம்பந்தம்னா இந்த தயை இருக்கு உமக்கிட்ட, நான் தயனீயனா இருக்கேன்றதுதான் சம்பந்தம். ஏத்தது அன்பயம் இத்தி பாட்டே இத்தி கேசித் பட்டன், சில பேர் ஏத்ததன்வயம்னு படிக்கிறா சுவாமி அப்படின்னா ஏத்தமன்வயம்ன்ற பாட்டத்தை மனசுல வச்சுட்டு விட்டார். ததாப்பி செய்யே வார்த்தா, அப்படி இருந்தாலும் அதே தான் அர்த்தம், தத்ராபி செய்யே வார்த்தகான்ட்டார். ஏத்தையோகோ ஆவையோ சம்பந்தம் இத்தி வா, அதனால ஏத்தையோகோ ஆவையோகோ சம்பந்தம், இந்த ரெண்டு இந்த சம்பந்தத்தை ஏத்ததன்வயம் ஏத்தையோகோ ஏத்தமன்வயம் என்ன, ஏத்தையோகோ அன்பயம் தானே ஏத்தமன், அது என்ன யாருது எந்த சம்பந்தம் ஏத்தையோகோன, ஆவையோகோ நீது நான் ஏத்தையோகோ அனையோகோ அப்படின்னு சொல்லலாம். ஆவையோகோன்ற அர்த்தத்திலேயே கூட அதையே ஏத்தையோகோன்னு பரோட்சமாக நிர்தேசம் பண்ணலாம். ஏத்தையோகோ அன்பயம் ஆவையோ சம்பந்தம், ஏத்தையோகோ ஆவையோகோன்னு ஏன் எழுதுறாருன்னா ஏத்தம் அன்பயம்னு இருக்கு, அப்ப ஏத்தம்க்கு ஏத்தையோகோ அன்பயம் தானே ஏத்தம் அன்பயம் ஆகும், அதனால அது யா கயோகோ ஏத்தையோகோனா ஆவையோகோன்னு அர்த்தம் சொல்றதுக்காக ஏத்தையோகோ ஆவையோ சம்பந்தம் இத்தி வா. பகவன் இத்தியனேன மோக்ஷப்பிரதத்துவ முக்த பிராபியத்துவானுகுணம் உபயலிங்கத்துவம் உத்காட்டியது. அதாவது பகவன்ற சப்தத்தை இங்க போட்டிருக்கார், இதனால என்னன்னா அவர் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்னும் முக்தனுக்கு பிராப்பியனும் அவர்தான் என்று சொல்லக்கூடியதற்கு ஏற்ற நிர்தோஷத்துவம் கல்யாண குணாகரத்துவம் என்கிற உபயலிங்கத்துவம் இந்த பகவன்ற சப்தத்தினால உத்காட்டியதே. ஏனால் இந்த பகவன்ற சப்தம் ஷண்ணாம் பகை தீரனா என்று ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்சேஷதா பகவத் சப்த வாச்சியானின்னு இருக்கிறதுனாலே அந்த பகவன்ற சப்தத்தினால இந்த குணபௌஷ்கல்யமும் அதுவும் தோஷரகிதமான குணபௌஷ்கல்யமும் தெரியறதுனாலே அந்த உபயலிங்கத்துவம் உத்காட்டியதே. அந்த பெருமாளிடத்துல அந்த உபயலிங்கத்துவத்தை சொல்ற சொல்லி காமிச்சாதானே ஆவா நம்மளை புரிஞ்சுட்டு இருக்கான், நான் என் சொரூபத்தை புரிஞ்சுட்டுருக்கானா அவன் தன் சொரூபத்தையும் புரிஞ்சுட்டு தானே இருப்பான். இல்லைன்னா என் சொரூபம் எப்படி புரியும்? சுவாமித்துவம் புரியாத சேஷத்துவம் புரியாத சுவாமித்துவம் புரியுமா? அதனால புரிஞ்சுட்டுருக்கானேன்னு நினச்சி சபலி குருஷ்வ பாலைய இந்த சம்பந்தத்தை ரட்சிக்க வேண்டும். மாஸ்ம ஜீஹபஹா எத்யபி அஹம் அபரியநியோஜ்ய துஷ்கர்மவசாத் இமம் சம்பந்தம் ஹாதுமிச்சாமி. ஏதோ என்னுடைய போராத காலத்தினால கொஸ்டின் பண்ண முடியாத துஷ்கர்மங்கள், ஏண்டா இவ்வளோ தப்பு பெரிய தப்பு காரியம் பண்ணேன்னாக்க தெரியாது. சுவாமி நடிகன் க்ஷமிக்கணும். கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி அப்படின்னு நாம் பாரு. அந்த மாதிரி பாபம் என்னன்னு தெரியறதில்லை, புண்ணியம் என்னன்னு தெரியறதில்லை. ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திஹி ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திஹி கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோ. தர்மம் தெரிஞ்சுட்டுருக்கேன் சுவாமின்னு, ஆனால் பிரவருத்தி ஏற்படல. இது அதர்மம்னு தெரிஞ்சுட்டுருக்கேன், ஆனால் அதில் தான் பிரவருத்தி ஏற்படுறது, நிவர்த்தி ஏற்படுறதில்லை. அப்படி இருக்கும்போது துஷ்கர்மத்தினால இந்த சம்பந்தத்தை, ஐயோ இதோட என்ன சம்பந்தம் நம்மளுக்குன்னு உற்றுறதுக்கான, இதோட என்ன சம்பந்தம் இவரோட என்ன நம்மளுக்கு சம்பந்தம்னு துஷ்கர்மத்தினால அடி விட்டுடலாம். நிறைய பேர் பெருமாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவா, கோவில் பக்கத்தில் இருந்தும் போய் பெருமாளை சேவிக்காதவா, அப்படிலாம் இருக்காள் இல்லையோ, நாஸ்திக்காள்லாம் இருக்காள். அதுக்கு தான் பெருமாள் பக்கத்துலேயே அவளுக்கு இடமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இருக்காள் இல்லையோ, போகவே போகிறது இல்லை கோவில். அப்படி துஷ்கர்மாவனுடைய வசத்தினால இந்த சம்பந்தத்தை அடியன் விடுற மாதிரி ஆயிட்டாலும் கூட தவாபித்வையா நததா பிரவர்த்தனி யோகம், அவன் நான் உதாசீனமா இருந்துட்டா கூட நீர் அப்படி இருந்துடக்கூடாது அடியன் அப்படின்றதுக்காக தான் இந்த ரட்சிக்கணும்னு சொல்றது என்ற பாவத்தை இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிகன் அழகாக விளக்குகிறார். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ததஹம் த்வதிர்த்தே நநாதவான் மதிர்த்தே த்வம் தயனீயவான் ந ச விதி நிர்மிதமே தமன்வயம் அதுவா ஏததன்வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.